രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തദിതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ശരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതൈവ തയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ യമേന മദന്വയാനാം ആദ്യ ശരസ്കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത് സദംഗ്രീവളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം ഖരശ്ച മഹദാപ്പയ ഭട്ടനാഥ ഭക്തിസാര കുലശേഖരയോഗിവാഹാൻ ഭക്തരേണുപരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീശതകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴി ദിനാടെന്നും തെൻകുരുഹൂരെന്നും പരുവിനിയ വൻപൊരുണലെന്നും അറുമറൈകളന്താതി ചെയ്താൻ അടിയിനെയേ എപ്പൊഴുതും ഇന്ദിയായി നെഞ്ചേ തെളിന്ത് മണത്താലും വായാലും വൻകുരുഹൂർ വേണം ഇനത്താരെ എല്ലാ തിരഞ്ഞേൻ ജനത്താലും ഏതും കുറവിലേൻ എന്റെ ജടഹോമൻ പാദങ്ങൾ യാമുടയ പറ്റു ഏന്റെ വരും കീർത്തി രാമാനുഗമുനിതൻ വായ്ത മടർപ്പാദം വണങ്കിഹിന്തേൻ ആയിന്റെ വെറും തീരാർ സടഹോപൻ ചന്തമിഴ് വേദം ധരിക്കും ഏരാട ഉള്ളം പെറ ആണ്ടികളും തോളി മതിലരങ്കർ വൻപുകൾ മേൽ ആണ്ട തമിഴ് മറികളായിരമും ഈണ്ട മുതത്തായി സടഹോപൻ മൊയ്മ്പാൽ വളർത്ത ഇതത്തായി രാമാനുധൻ മിക്കവിരേ നിലയും മെയ്യാ ഉയർ നിലയും തക്കനെരിയും തടയായി തൊക്കിയലും ഊഴ്വിനയും വാഴ്വിനയും ഓതും കുറുകയറുകോൻ യാഴിനിശ വേദത്തിയൽ ശ്രീമന്നാഥമുനീന്ദ്രവംശയതിരാടദ്ധീന്ദു തത്വേരിക ശ്രീമത്യേ കുരുകേശൃത്തഷട്ടേദാന്തഭാഷ്യം ശുഭം ശ്രീരംഗേ സകൃതാജ്ഞയാ ശുതിശിരസൂര്യുക്തധാരക്രമാത് വ്യാകുർവന്നിഗമാന്തലക്ഷണമുനിർദത്താമതി നിർമ്മലാം ശ്രീമാൻ വേങ്കടനാചാര്യ കവിതാർത്തികകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പിതാമഹസ്യ പിതാമഹസ്യ സുസംവരേണ്യം ശതകോപസൂക്തേ സഹസ്രസത്സംഖ്യക ഭാഷ്യകാരം തഥാരി രാമാനമഹം പ്രപദ്യേ. തിരുവായ്മൊഴിയിലെ ആറാം പത്തിലെ ഇരണ്ടാം തിരുവായ്മൊഴി മിന്നடை மடவார்கள் என்பதாக ஆரம்பிக்கிறது. ஆழ்வார் நாயிகா பாவத்திலே குறிப்பாக பிரணய கழகம் என்று சொல்லக்கூடிய நீதியிலே பிரணய ரோஷத்திலே அருள் செய்த பாகங்கள் இந்த திருவாய்மொழியில். நாயிகா பாவத்தில் ஆழ்வார் பாகுணங்கள் அருள் செய்வது மிக அதிகமாக இருக்கு இப்போ. அதாவது குறிப்பாக அஞ்சாம் பத்திலேருந்து பார்த்தோம்னா பல திருவாய்மொழிகள்ல பராங்குஷ நாயகியாக ஆழ்வார் நமக்கு சேவை செய்திருக்கிறார், நமக்கு தம்முடைய பாவங்களை கொடுக்கிறார். இந்த திருவாய்மொழியிலேயே எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையில் தான் ஆழ்வாருடைய பாவங்கள்லாம் அநேகமாக இருக்கும். எம்பெருமான் எப்பொழுது கூட்டிக் கொள்ளப் போகிறானோ என்று ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால அந்த விரக திசையில நாயிகா பாவம் அப்படிங்கிறது உத்தமமான ஒரு பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதனால ஆழ்வார் வந்து எம்பெருமான் கிட்ட அத்தனை அளவில்லாத ஒரு ஆசை இருக்கிற அப்படின்னால எம்பெருமானை கட்டாயம் சேர வேண்டும், பாக்கிய சம்சேகம் வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற அப்படின்னாலே நாயிகா பாவத்திலே பல திருவாயுமையிலே அருள் செய்கிறார். ஐந்தாவது பத்திலே பார்த்தோமானால் மாசது சோதி என் செய்யவாய் மதிக்குன்றத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசரவேதி அறிவிழந்த எனநாளையம் ஏசரும் ஊரவர் தந்தை தோழி எய்தையுமே என்பதாக முதலிலே மடலூர புரிந்த ஒரு நிலையிலே ஆழ்வார் அவரை செய்தார். எம்பெருமானை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, எம்பெருமானுடன் சேர்வதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், நான் மடலூர போகிறேன் என்பதாக ஒரு அபாயகரமான ஒரு நிலைமையை ஆழ்வார் அங்கே எடுத்து சொன்னார். ஆனால் மடலூர துணிவில்லை, மடல் ஊரும் அளவு ஆழ்வாருக்கு அந்த ஒரு நிலையில் இல்லை. ஏனென்றால் எம்பெருமானை பிரிந்து மிகவும் வாடிய நிலையிலே இருக்கிறபடினாலே மடலூருக்கு திருத்தருவாக ஊர் ஊராக போகக்கூடிய நிலையிலே ஆழ்வார் இல்லை. அதனால அடுத்த திருவாய் நிலையிலே ஊரெல்லாம் சுஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளால் நீரெல்லாம் தேடி ஒரு நீளவாக நீண்டதால் என்பதாக தம்முடைய கஷ்டத்தையே எடுத்து சொல்லுகிறார். எம்பெருமானை பிரிந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஒரு நீர் இரவு ஒன்று பிரளயகால ராத்திரி போல ஒரு ராத்திரி காலம் ஒன்று இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவார்கள், பரமகாமிகனான பாம்பனையாலும் வராமல் இருக்கிறானே, இனி நான் எப்படி உயிரை தரித்துக் கொண்டிருப்பேன் என்பதாக இப்படியாக வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். அப்போது பக்கத்துல எல்லாருமே தூங்கிக் கொண்டிருக்கும் போது சில தோழிவார்கள் மாத்திரம் விழித்துக் கொண்டிருக்க அவர்களிடம் இந்த மாதிரி ரெண்டு மூணு வார்த்தைகளை எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் முன்னாடி சேமித்த திருப்பூர் எம்பெருமானுடைய சௌந்தர்யாதிகள் நினைவில் வர அதை கொண்டு அந்த ஒரு நினைவதாக கொஞ்சம் மனசிலே பிரீதி உண்டாக அந்த பிரீதியினாலேயும் இப்போது எம்பெருமானை பிரிந்திருக்கிற அப்பிரீதியினாலேயும் ரெண்டு நாளும் கடந்து எங்கனேயோ அண்ணன் எண்ணெய் முடிவதில்லை என்பதாக ஆரம்பித்து திருக்குறுங்குடி எம்பெருமான் விஷயத்திலே நாயக்கா காலத்தை ஆழ்வார் வெளிப்படுத்தினார். இவர் திருக்குறுங்குடிக்கு போக உட்படும் போது தாயார் கோபித்துக் கொள்வதாகவும், என்னை கோபித்துக் கொள்வது எதற்கு, எம்பெருமான் தானே என்னை தன் வழியிலே அழித்துக் கொண்டு போகிறான் அழைத்துக் கொண்டு போகிறான் என்பதாக இதெல்லாம் எம்பெருமானுடைய அழகை போய் கேட்க வேண்டும், அந்த அழகுதான் என்னை பாடுபடுத்துகிறது என்பதாக சில வார்த்தைகளை சொன்னார். இப்படி எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலேயே மிகவும் அதிகமாக வாட்டத்துடன் இருக்கக்கூடிய ஆழ்வார் பிறகு எப்படியாவது உயிர் தரிக்க வேண்டும் என்ன பண்ணலாம் என்று பார்த்தார். அப்போது பெருமான் கண்ணன் அவதாரம் செய்யும் போது கண்ணனை பிரிந்த வாட்டத்திலே இருந்த கோபிகள் எல்லாம் ஆயர்குல பெண்கள் எல்லாம் அனுகாரம் செய்து கண்ணனுடைய வீதியை அனுகாரம் செய்து சற்றே உயிர் தரித்தார்கள் அப்படின்னு இருக்கிறத பார்த்து தானும் அந்த மாதிரி அனுகாரம் செய்வோம் என்பதாக தன்னையே எம்பெருமானாக பாவித்து கடல் ஞானம் செய்தேனும் யானே இன்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானே இன்னும் என்பதாக எல்லாம் நானே தான் என்பதாக இந்த வார்த்தைகளை எல்லாம் கவலை செய்தார். அதற்கு பிறகு இங்கே பாமாவை எம்பெருமானையும் திருக்குழந்தை எம்பெருமானையும் சந்திராசாரம் செய்து அவர்களுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கவில்லையே, எனக்கு அவர்கள் வேண்டாமா என்பதாக சில வார்த்தைகள் சொல்லி அதே சமயம் அவர்கள் தான் எனக்கு பரம உபாயமாக இருக்கிறார்கள், பரம பிராப்தியும் அவர்கள் தான், அதற்கான உபாயமும் அவர்கள் தான், இந்த புத்தியை கொடுத்ததும் அவர்கள் தானே என்று அந்த உபகாரத்தை நினைத்துக் கொண்டிருப்பவர். அடுத்ததாக அங்கே திருவந்தபால் போனால் என்று இருக்கக்கூடிய எதிர்மானை புறப்படும் போது போக முடியாமையானே அவர் இந்த இடத்திலே இருந்து கொண்டே அதாவது தோழிவார்கள் அவரை தடுத்து நிறுத்த நான் திருவந்த வாழ்வுக்கு நான் எங்கு போக போகிறேனோ என்பதாக நாயிகா பாவத்திலே அவரை செய்தார். அதுக்கப்புறம் திறந்த வாழும் என்று கொள்ளும் போது அங்கே எதிர்மாவுடைய விபவாவதார லீலைகள் எல்லாம் நினைத்து சற்றே உயிர் தெரிவித்து இருந்தார். அப்புறம் வைகல் பூங்கழிவாய் என்பதாக ஆரம்பித்து இந்த ஆறாம் பாட்டிலே முதல் திருவாய் மொழியும் நாயிகா பாவத்திலே, இரண்டாம் திருவாய் மொழியும் நாயிகா பாவத்திலே. எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்பொழுது நாம் திருவாய்மொழி பார்த்துக் கொண்டிருக்கும் போது நாயிகா பாவத்திலே வரக்கூடிய பாசுரங்கள் தான் அநேக பாசுரங்கள், பல திருவாய் மொழிகள் இதெல்லாம் இருக்கின்றன. கைகள் தூப்பி சொல்லி அப்படின்னு பல பறவைகளையும் மந்துகளையும் தூது விட்டு திருவண்ணூர் எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள், என்னுடைய நிலைமையை என்னுடைய காதல் தன்மையை எல்லாம் அவனுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக பிரார்த்தித்தார். இதன் மூலமாக ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் நாம் எம்பெருமானை அணுக வேண்டும் என்கிற ஒரு பெரிய சாஸ்திரார்த்தத்தையும் ஆழ்வார் வெளியிட்டார் என்று பார்த்தோம். இப்ப என்ன விஷயம் கேட்டா, இத்தனை காலமாக இத்தனை விஷயமாக எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் படாறுபாடு படுகிறார், இந்த நாயகி படாறுபாடு படுகிறார், எம்பெருமானை திருத்தி தேசங்களுக்கு போனாலும் போகவும் முடியவில்லை, போனாலும் அனுகிரகம் கிடைப்பதில்லை, எம்பெருமானுக்கு தூத பிரேஷனம் பண்ணி தூதர்களை அனுப்பினாலும் எம்பெருமான் வந்து வருவானா என்று பார்த்தால் வரவில்லை. ருக்மிணி பிராட்டியும் தானே தூது அனுப்பித்தார். நான் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனசு அபத்தபமே என்பதாக நான் இருக்கட்டும், என் மனசு உன்னிடம் ஈடுபடுகிறது அப்படின்னு தன்னுடைய மனசையே நொந்து கொண்டு ருக்மிணி பிராட்டி சொன்னார். நொந்து கொண்டு இல்ல, பாராட்டி கொண்டு என்று சொல்லலாம். அபத்தபமே, இந்த மனசுக்கு வெக்கங்கிறதே கிடையாதா என்பதாக எம்பெருமான் விஷயத்திலே நாம் ஈடுபட வேண்டும், அதில் வெட்கப்படக்கூடாது என்பதாக அந்த விஷயத்தையும் சொல்லி இங்க ருக்மிணி பிராட்டியானவர் தூது உடைத்த அந்த ஓலையை படித்த உடனே கிருஷ்ணன் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ததா அகமபி தச்சித்தா. அந்த பிராமணர் கொண்டு வர அந்த ஓலையை படிக்கிறார். கிருஷ்ணன் உடனே சொல்றான், ருக்மிணி பிராட்டி மட்டுமில்ல எனக்கும் அதே எண்ணம் தான், அவள் என்னை எத்தனை நான் நினைக்கிறாளோ அதுக்கும் மேல நான் அவளை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் நித்ராம், எனக்கு தூக்கம் கிடையாது, ருக்மிணி பிராட்டியை நினைச்சதே தான் நான் படுத்துட்டு இருக்கேன், கண்ணை மூடிட்டிருக்கேன் என்றவரை மொத்தம் எனக்கு அவருடைய நினைவு தான் இருக்கு என்பதாக அண்ணனும் சொல்றான். ஏன் கேட்டா, தர்மஜர்களான மகான்கள் எல்லாம் ருக்மிணி பிராட்டியிடம் கண்ணனை பற்றி சொன்னது போலே கண்ணனிடம் போய் ருக்மிணி பிராட்டியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ கிருஷ்ணன் அப்பதான் ஒரு உண்மையை நேரடியாக போட்டு உடைத்தான். ததா அகமபி தச்சித்தா, நானும் அவளையே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு விஷயத்தை சொல்லி அடுத்த கஷணம் தாவு கண்ணு சாரதியை கூட்டு அடுத்த கஷணமே அங்கிருந்து கிடைஞ்சது. அந்த இடத்துல இல்லை, சீதா பிராட்டியை குறித்து சந்தோஷம் ஒரு சந்தேகம் உண்டு. ஆஞ்சநேயர் கொண்டு வந்து சொன்னார், என்ன உண்மை பிரித்து அங்கே அகமத்து சீதா பிராட்டியோட ஜீவேயம், ஒரு மாதத்திற்கு மேலே நான் இருக்க மாட்டேன், உயிர் தரிக்காது எனக்கு அன்பதாக சீதா பிராட்டியார் சொன்னார் அப்படிங்கறத வந்து சொன்ன உடனே பெருமாள் அருள் செய்த வார்த்தை என்ன தெரியுமோ ஆஞ்சநேயர் கிட்ட? அவர் ஒரு மாதத்துக்கு மேல் தரிக்க மாட்டார், நான் ஒரு கணத்துக்கு மேல் தரிக்க மாட்டேன், அதனால் இப்போதே கிளம்ப வேண்டியதுதான் என்பதாக உடனே எழுந்து கிளம்பிவிட்டார். லங்கைக்கு போவதற்கா சைன்யங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வரணும், சுக்ரீவர் சைன்யத்தை கொண்டு பின்தொடர்ந்து வரணும். அப்படியே சனமபி அப்படிப்பட்ட சீதா பிராட்டியை பிரிந்து இனி ஒரு கணமும் நான் பிரிந்திருக்க மாட்டேன் அப்படின்னு உடனே கிளம்பினாராம் எம்பெருமான். உடனே யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி உடனே அங்கிருந்து கிளம்பி விட்டார். ஒரு மாசம் தானே சமயம் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு வாரம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம், ஒரு நல்ல நாள் பார்க்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. கிடைச்ச உடனே பெருமாளாலே நிலை கொள்ள முடியவில்லையா, அந்த சந்தேகம் கிடைத்த உடனே. அந்த மாதிரியாக சந்தேகம் கிடைத்தால் உடனே எம்பெருமான் வந்து ருக்மிணி பிராட்டியை கூட்டுக் கொண்ட ரீதியிலே, உடனே எம்பெருமான் வந்து சீதா பிராட்டியை வீட்டுக் கொண்ட ரீதியிலே இங்கே இந்த நாயகியானவர் பறவைகளை தூது அனுப்பித்தார் என்றால் எம்பெருமானுக்கு தெரியாத விஷயம் இல்லை, உடனே அவர் வந்து கூட்டிக் கொள்ள வேணும் இல்லையா? ஆனால் எம்பெருமான் வரலை. இப்போ பராமகிருஷ்ண நாயகி பார்க்கிறார், நம்மாழ்வார் தூத பிரேஷனம் பண்ணியும் வராம இருக்கானே, வராம இருக்க மாட்டானே, அன்னைக்கு ருக்மிணி பிராட்டிக்கு வந்தானே, சீதா பிராட்டிக்கு வந்தானே, அப்ப எம்பெருமான் இப்ப தூத பிரயணம் பண்ணியும் ஏன் வரவில்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். அப்போ ஒரு காரணம் தான் இருக்க முடியும், என்ன கேட்டா, என்ன உபேட்சிச்சுட்டா? ஏன்னா என்கிட்ட இருக்கிற நிக்கர்ஷத்தினாலே நான் ஏதோ சாதாரணமானவள் தானே. எம்பெருமானுக்கு எத்தனையோ பேர், அதுவும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே நாயகிகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களிலே உறுதியாக தன்னை ஆழ்வார் பாவித்துக் கொள்கிறார், கோபிகாஸ்திரியாக பாவித்துக் கொள்கிறார். அதனால அவர் சொல்றார், எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெற்று, கண்ணனுடைய கடாட்சத்தை பெற்று, கண்ணனுடைய பிரேமத்தை பெற்று தெளித்திருக்கக்கூடிய ஆயர்குல பெண்கள் எல்லாம் அநேகம் பேர் இருப்பார்கள் போகியிருக்கு. அதனால் அவர்கள் இருக்கும்போது இவன் ஏன் என்னிடம் வரப்போகிறான், ஆனால் ஒண்ணுமே இல்லாதவன், மதுராம் பிராப்த கோவிந்தா கதம் ஏற்றி கோகுலம், மதுரைக்கு போயிட்டானா கோகுலத்து வரமாட்டான்னு முடிவு பண்றான். ஆயர்வர பெண்கள் எல்லாம் ஏன் அப்படின்னா நாகரீக கதாலாப மதுஸ்ரோத்ரேண பாஸ்யதி. மதுரையில மொத்தமும் நாகரீகம் இங்க மாதிரி கிடையாது. கோகுலத்துல எல்லாம் வெறும் கிராமத்து ஜனங்கள் இல்ல, பழக்க வழக்கங்கள்ல கிராமத்து பழக்க வழக்கம். மதுரைங்கிறது தலைநகரம் இல்லையா, அது சிட்டி நகரம். அத நகரத்துக்கு போனோம் யாராவது மறுபடியும் கிராமத்துக்கு வருவாங்க இல்ல, அந்த காலத்திலயும் சொல்லியிருக்கா. இந்த காலத்துல மாத்திரம் இல்ல, இப்பதான் கிராமத்தை விட்டு எல்லாரும் நகரத்துக்கு போயிட்டோம், மறுபடியும் கிராமத்தை மறந்துடுறோம். ஆனால் அந்த காலத்திலேயே அப்படிதான் சொல்றா, நாகரீக அங்க எல்லாமே நாகரீகம் இருக்கு. என்ன நாகரீகம் இருக்கு அப்படின்னா வஸ்துக்கள் எல்லாம் நாகரீகம், இங்க மாதிரி இல்ல. வஸ்திரம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மதுரா நகரத்துல கிடைக்கிற வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் இங்க கோகுலத்துல கிடைக்குமா, இல்ல ஆகாரம் எடுத்தோம்னா அங்க கிடைக்கிற உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் கிடைக்குமா, இல்ல பெண்கள் அப்படின்னு தான் எடுத்தோம்னா கூட அங்க இருக்கிறவங்கள நாகரீகம் தெரிஞ்ச பெண்கள் நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவர்களா. அதனால கண்ணன் மதுரைக்கு போனான்னா திருப்பி கட்டாயம் கோகுல பக்கம் வரவே மாட்டான். கதமேஷதி கோகுலம் அப்படின்னு அவர்கள் எல்லாம் நொந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில் சாதிக்கிறார். அந்த ரீதியிலே இந்த பெண்ணும் நொந்து கொள்கிறார். ஏன்னா நான் ஏதோ சாதாரணமானவள், ஆனால் அவனுடைய கடாட்சம் பெற்று அவனுடைய விசேஷ அபிமானம் பெற்று இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் இருக்கிறவரை கண்ணன் நீ என்னிடம் வரமாட்டான் அப்படின்னு நினைத்த உடனேயே இவளுக்கு பிரணய கோபம் வந்துவிட்டது, பிரணய ரோஷம். அதனால என்ன பண்ணாள் அப்படின்னா, இனிமேல் கண்ணனே நேரே வந்தாலும் சரி நான் அவனை கடாட்சிக்க மாட்டேன், நான் அவனை பார்க்க மாட்டேன், நான் அவனோடு பேச மாட்டேன், முகத்தை திருப்பிக் கொள்வேன் என்றதெல்லாம் சில சபதங்களை தானே பண்ணிக் கொண்டு அவன் சாட்சாத்தாக கண்ணனே நேரம் வந்தால் கூட கண்ணனாலே அணுக முடியாத ரீதியிலே தன்னுடைய மனோபாவத்தை தன்னுடைய பிடிவாதத்தை ஆக்கிக் கொண்டு இவள் இருக்கிறாளாம். இங்க இந்த நாயிகா பாவத்திலே இவள் இந்த மாதிரி இருக்கிறார். அப்பொழுது கண்ணன் பார்த்தானா அவரவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது கண்ணனுக்கு நன்னா தெரியும். குலசேகர ஆழ்வார் அழகா சொல்றார், எத்தனையோ பேர் நல்ல அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டும் ஆயுர்குல பெண்கள் எல்லாம் நிறைய பேர் கண்ணனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணன் என்னை பார்க்க மாட்டானா என்பதாக நிறைய புஷ்பங்கள் எல்லாம் தலையில் வைத்துக் கொண்டு நல்ல நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் தரித்துக் கொண்டு பல பெண்கள் எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் எல்லாவற்றையுமே செய்து கொண்டு அவர்கள் கண்ணனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாயங்கால வேளையிலே மாடு மேய்த்து விட்டு கண்ணன் திரும்பி வரும்போது கண்ணன் என் பக்கம் பார்ப்பானா, கண்ணன் எனக்காக ஒரு கானம் பாடுவானா, புல்லாங்குழலே வைத்து கண்ணன் என்னோட வார்த்தை பேசுவானா, கண்ணன் கண்ணாலே ஏதாவது கைகை செய்வானா என்னிடம் அப்படின்னு இப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் என்ன செய்வேன், அவர்கள் போல ஒரு சௌந்தரியமோ அவர்கள் போல அலங்காரமோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லையே என்பதாக கொள்கை கடவுளர் அவர் செய்கிற பாசம் உண்டு. இதே நாயிகா பாவத்திலே இதே பிரணய ரோஷத்திலே அவர் செய்கிற பாசம் தான். அதே போல இவரும் கண்ணன் ஒரு நாளும் வரமாட்டான் என்ற இடத்திலே வந்தால் நான் வந்து அவனாலே அணுக முடியாத ரீதியிலே பிரணய கோபத்திலே நான் பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பதாக முகத்தை திருப்பி கொண்டு இருக்கிறார். கண்ணன் வருவானான் ஒரு பக்கம் மனசுக்குள்ள எண்ணம், முகத்தை திருப்பி கொண்டு இருக்கிறார். அப்ப அவருடைய லீலா உபகரணங்கள் சிலதெல்லாம் கையில இருக்கு, அதெல்லாம் கைக்குள்ள எடுத்து வச்சுட்டு இருக்கா. என்ன கேட்டா, சில பந்து கழல் அப்படின்னு சொல்லதெல்லாம் விளையாடக்கூடிய பந்துகள், அதுக்கப்புறம் வந்து கழல் அப்படின்னா கொச்சுக்காய் முதலான சில காய்கள் விளையாடக்கூடிய காய்கள், இதையெல்லாம் பெண்கள் அகத்துக்குள்ளே இருந்து விளையாடக்கூடிய விளையாட்டு, இதையெல்லாம் கைக்குள்ளே வைத்துக் கொண்டு சில கிளிகள் இவள் வளர்க்கக்கூடிய கிளிகள் பூவைகள் முதலான பட்சிகள் அதையெல்லாமும் தன் அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டு கண்ணன் வந்தாலும் அவனை பார்க்க போவதில்லை என்பதாக முகம் திருப்பிக் கொண்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் கண்ணன் நேர வருகிறான். ஏனென்றால் எல்லாம் தெரிந்தபடியினாலே இவருடைய மனசு மட்டும் அவருக்கு நல்லா ஆச்சரியமாக தெரியும் என்கிறபடியினாலே கண்ணன் நேர வந்து இவளை பிரிந்த பிரிவு தாங்க முடியாமல் அவன் இருக்கிறபடியினாலேயே நேர இவரிடம் வந்து இவரிடம் வார்த்தை சொல்லலாம் என்று வரும்போது இவருடைய நிலையை பார்க்கிறான். இவள் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபத்தினாலே கண்ணனை பார்க்கவும் பார்க்காமல் இருக்கும் போது அப்பொழுது பக்கத்தில் இவருடைய தோழிமார்கள்லாம் இருக்கிறார்கள். அதனால அந்த தோழிமார்களை பிடித்துக் கொண்டு அவர்களை புருஷகாரமாக வைத்துக் கொண்டு இவளை போய் பார்க்கலாம், இவளோடு பேசலாம் என்பதாக தோழிமார்களிடம் போய் அவர்களுடைய சிபாரசை வைத்துக் கொண்டு போகலாம் என்று பார்க்கிறான். ஆனால் அவள் ஏற்கனவே தோழிமார்களிடம் சொல்லி வைத்திருக்கிறார், கண்ணன் வந்தால் யாரும் முகம் பார்க்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, கண்ணால சாடை கூட சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒரு வெறிப்பாக நிற்க வேண்டும், கண்ணனிடம் நம்முடைய கோபத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு தோழிமார்களிடம் சொல்லி இருக்கிறபடினாலே கண்ணனுக்கு அதுவும் நடக்கல. எப்படியாவது தோழிமார்களை சேர்த்து வைத்துக் கொண்டு இவளுடைய காலிலே விழுந்தாவது இவளுடைய பிரணயத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு கண்ணன் நினைக்கிறான். ஆனால் அவர்களும் கண்ணனுக்கு முகம் கொடுக்கவில்லை. சரி வேண்டாம், இந்த கிளிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிளிகளுக்கு எப்பவுமே கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லிதான் வளர்த்திருக்கான். அவர் புட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும். மரக்கிளியை கைகூப்பி வணங்கினாரு, இடக்குடியே மரகதத்தை திருத்தந்தால் வெக்காது திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மரக்கிளியை கைகூப்பி வணங்கினார். இந்த கிளிக்கு பகவான் நாமாவெல்லாம் சொல்ல வச்சு அந்த கிளி கண்ணா கோவிந்தான் அவன் பெயரை சொல்லும் போது அதை கேட்டு சந்தோஷப்படுவார்களா இந்த நாயிகைகள் எல்லாம். அடக்கிலேயே கைகூப்பி வணங்குவார்களா, ஏன்னா அழகா பாட்டு பாடுறது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றேன். அத்தனை குழந்தை வந்து அழகா சோத்த பாட சொன்னா அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி பகவான் நாமாவை கிளி சொன்னா வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருக, உன்னை வளர்த்த பயன் எனக்கு தரித்திரேன் என்பதாக அந்த கிளியை கொண்டாடி கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்ட கிளிகள் தான் இருக்கு. அதனால இந்த கிளிகள் பூவைகள் முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதை வச்சுண்டு அதுங்களோட பேசி அப்படியே மெதுவாக இந்த நாயகியை அணுகி அவள்கிட்ட போய் தன்னுடைய அபராதத்தை எல்லாம் சொல்லி தன்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளுடன் சேர்ந்து விடலாம் என்பதாக கண்ணன் பார்க்கிறார். ஆனால் இந்த கிளிகள் இருக்கும் இல்லையோ, அதுவும் அதுகிட்டையும் சொல்லி வச்சிருக்கா, யாரும் எந்த நாமத்தையும் சொல்லக்கூடாது, கண்ணன் வந்தா சந்தோஷத்தில் குதிக்க கூடாது, நல்ல வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, எல்லாம் வாயை முடிந்து பேசாம இருக்கணும், வாயெல்லாம் கட்டி போட்டுட்டான் மொத்தத்தில். அதனால கிளிகளும் கண்ணனை பார்த்து கொண்டு பார்த்த உடனே முகத்தை திருப்பி கொண்டு அவனுடன் பேசாமல் அவனை பார்க்காமல் இருக்கான். இதை பார்த்த உடனே என்ன பண்றது, இந்த கிளிகளை வைத்தும் அந்த கிளிகள் சொல்லக்கூடிய திருநாமத்தை வைத்தாவது போகலாம் என்று பார்த்தா அதுவும் நடக்கவில்லையே. இப்போது நாம் எப்படி ஆத்ம தாரணம் செய்வது, இவரோட சேர்ந்து இல்லாவிட்டால் கண்ணனுக்கு ஒன்றுமே நடக்காது, வேலையே நடக்காது, மனசே சுகமாக இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம் என்றாக கண்ணன் யோசித்து பார்த்தானா, அப்ப பக்கத்துல இவள் லீலோபகரணமாக வைத்துக் கொண்டிருக்கிற பந்து கடல் முதலானதெல்லாம் இருக்கா, உடனே அதை பார்த்தானாம் கண்ணன். அதை பார்த்தோடனே அந்த பந்து கடல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் கண்ணனை பார்த்தோடனே முகம் திருப்பிண்டு கண்ணனை பார்க்காம இருக்குமானோ அது செய்யாது, ஏன்னா அது அச்சேதனமானபடினால். இந்த தோழிமார்களை போல இல்ல, இந்த கிளிகளை போல இல்ல, இந்த பந்தும் கடலும் அச்சேதனமாக இருக்கிறபடினாலே கண்ணனை பார்த்து முகம் திருப்பிக்கிறதெல்லாம் செய்யாம இருக்கிறபடினாலே கண்ணன் என்ன பண்ணான், அதை வெற்றியே கொஞ்சாய் பார்த்து கொண்டே இருந்தான். இதெல்லாம் இந்த நாயகியோட உபகரணங்கள் ஆயிற்று அப்படின்னு ஆசையோட பார்த்தானாம். அதற்கப்புறம் அதை கையிலே எடுத்துக்கொண்டானாம், அதற்கப்புறம் அதை கண்ணிலே ஒத்தி கொண்டானாம், அதற்கப்புறம் அவற்றையெல்லாம் தன் நெஞ்சோடே அழுத்தி கொண்டானாம். இப்படியாக அவற்றை வைத்துக் கொண்டே இந்த நாயகியோடு மெதுவாக சேரலாம் என்பதாக நினைக்கிறான் அவன். கிரகித்வா பிரேக்ஷமானாசா பர்த்து கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராத்தா ஜானகி முதிதா பவது. எப்படியானால் பெருமாளுடைய அங்குலி இயக்கம் மோதனம் கிடைத்தவுடனே பிராட்டியானவர் அதையே பார்த்து கொண்டிருந்தாளாம். அதுக்கப்புறம் அதை தன் கண்ணிலே வைத்து தன் கையில வைத்து சந்தோஷப்பட்டாலும் பார்த்தோம் இல்லையா, எப்படியானால் பிராட்டியினுடைய சூடாமணியை பார்த்த உடனே எம்பெருமான் துடித்து போனானா. சீதாமணி இந்த சூடாமணி இருக்கிறாரு, இந்த சூடாமணிக்கு உரியவரான நாரியமணியான பிராட்டியானவர் இல்லையே என்பதாக பெருமான் நினைச்சான். அந்த மாதிரி இது பெரிய விஷயமாச்சே, இந்த பந்தும் கழலும் அப்படின்னு அச்சேதனமான அந்த லீலோபகரணங்களை எல்லாம் கையில் எடுத்து அதை தொட்டு பார்த்து, அதை தடவி பார்த்து, அதை கண்ணிலே வைத்து பார்த்து, இப்படியெல்லாம் கொஞ்ச நேரம் அவனுடைய மனசிலே ஒரு ஆஸ்வாசம் ஒண்ணு பிறக்க, அப்பொழுது பிரணய கோபத்தாலே இந்த பிராட்டியானவர் பேச ஆரம்பிக்கிறார், என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி, இது என்னுடைய பந்து, இதை என்னிடம் கொடுத்து விடு, இதை நீ எடுத்துக்கொள்ளாதே என்பதாக பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுது கண்ணனுக்கு அந்த பந்தும் கழலும் தான் புருஷகர்மாக ஆயிற்று. இதை வைத்து அவருடைய வார்த்தையை இவன் பெறுகிறான் கண்ணன். அப்போது பிரணய கோபத்தாலே இதெல்லாம் என்னுடைய பந்துங்கள், இதை நீயே எடுத்துக்கிற, இதை வச்சுட்டு போ என்பதாக பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே நாயகியானவர் அந்த பிரணய ரோஷத்தாலே பேசின பாசுரங்கள் இப்பொழுது வரப்போகும். மின்னடை மடவார்கள் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி அவதாரிக்கையாக இத்தனை விஷயத்தை இங்கே ஆச்சாரியர்கள் எல்லாருமே சாதித்திருக்கிறார்கள். இங்கே பிள்ளானுடைய அற்புதமான வார்த்தையை நாம பார்க்கணும். இப்படி தன்னை நான் நெடுங்காலம் விசிலேஷித்திருக்க செய்தேயும், தூத பிரேஷணம் பண்ண செய்தேயும், எம்பெருமான் எழுந்தருளாது ஒழிகிறது, என்னுடைய நிகர்ஷானுசந்தானத்தாலே என்னை உபேட்சித்து அவர்கள் மக்களுள்ள பிரேமாதிசயத்தாலே அவர்களை விசிலேஷித்தில் தரிக்க மாட்டாமையாலே என்று நிச்சயித்து அத்தியந்தம் அவசன்னையாய் பிரணய கோப யுக்தையுமாய் அப்படின்னு, நான் ஏதோ நீச்சமானவள் அதனால என்ன உபேட்சிக்கிறான், அதே அவர்கள் இருக்காளே அவர்களை விட்டு பிரிந்து இவனால் இருக்க முடியாது, அந்த அளவு அவர்கள்கிட்ட பிரீத்தி இருக்கு, அதனாலதான் அதை விட்டு அவர்களை விட்டு வராம இருக்கான் அப்படின்னு முடிவு பண்றாளாம். அப்ப பிரணய கோபத்துல என்ன பண்றான் கேட்டான், தோழிமாரோடும் கிளிகள் பூவைகள் என்றுள்ள தன்னுடைய லீலோபகரணங்களோடும் கூட இனி நாம் அவன் வந்தாலும் அவனை கடாட்சிக்கவும் கடவோம் அல்லோம் என்று சமயமிட்டு கொண்டு அவன் எழுந்தருளினாலும் வந்து அணுக ஒன்னாத ஒருபடி அனவிபவனியாயிருக்க, நீ அவன் வந்தாலும் பார்க்க மாட்டோம், அவன் வார்த்தை சொன்னாலும் பேச மாட்டோம், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டிருக்கிறாளா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட, எம்பெருமானும் இவளை பிரிந்த நிரவதிக வியசனத்தாலே அத்தியந்தம் அவசன்னனாய், எம்பெருமான் அங்க இருக்கானே தவிர இவளை பிரிந்த ஒரு கஷ்டத்தினாலே அதை தாங்க முடியாமல் வந்து இவருடைய தோழிமார் அனபிபவனீயர்களாய் இருக்கையாலே அவர்களை சென்றொழுகி அவர்களை புருஷகாரமாக்கிக் கொண்டு இவளுடைய திருவடிகளிலே விழுந்து ஸ்வா அபராதத்தை க்ஷமிப்பித்து சம்சேஷித்து தாரணம் பண்ணுதல். கண்ணனுடைய திட்டம் என்னன்னு கேட்டா, அந்த தோழிமார்களை புருஷகாரமார்களா ஆக்கிக் கொள்ளணும், அவர்களே புருஷகாரமாட்டி இவளுடைய காலிலே போய் விழணும். காலிலே நான் சொல்றேன், ஆனால் பிள்ளாம் எத்தனை அழகா சொல்றாரு தெரியுமோ இல்லையோ, இந்த இவளுடைய அதாவது அவர்களை சென்றொணுகி அவர்களை புருஷவாரமாக்கிக் கொண்டு இவளுடைய திருவடிகளிலே விழுந்து, ஏன்னா நாயகியாச்சே கண்ணனுடைய நாயகியிலே சாதாரணமா, அதனால கண்ணனே அவளுடைய திருவடியை நினைப்பானா, அப்ப நாம சொல்ல வேண்டாமா, ஆக இப்படிப்பட்ட ஆயர்குல பெண்ணு அந்த ஆயர்குல பெண்களுடைய திருவடிகளே நான் என் தலையை வைப்பேன் என்பதாக பிரம்மாவை சொல்றார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். வந்தே நஞ்சவிரதஸ்ரீநாம் பாதரேணும் அபீக்ஷணசா அப்படிங்கிற நந்தகோபத்தில் இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களுடைய திருவடி தூள் என் தலையில படாதா அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காளா, அதனால அப்படிப்பட்ட இவளுடைய திருவடிகள் நமக்கு பரம போக்கியங்கிறதுனால இவ்வளான் சாதிக்கிறார். அது இருக்கட்டும், கண்ணன் என்ன நினைக்கிறான்னா இவள் திருவடிகளே விழுந்து சுவா அபராதத்தை சந்தித்து தன்னுடைய அபராதத்தை எல்லாம் மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டு சம்ஸ்லேஷித்து இவளோட சேர்ந்து இருக்கிறான், அப்பதான் என்னுடைய உயிர் தரிக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்தானா, ஆனா அது நடக்கல. சரி என்ன பண்ணலாம் கேட்டா, தன் திருநாமங்களை கற்பித்து வளர்த்த இவளுடைய கிளிகள் பூவைகள் என்றுள்ள லீலோபகரணங்களுடைய அனபிபவனீயத்தையாலே அவற்றை சென்று அடுத்து தன் திருநாமங்களை சொல்லி வைத்து அவை சொல்ல கேட்டு ஆஸ்வசித்தல், இல்ல அந்த கிளியெல்லாம் இருக்கோயோ அது கொஞ்சம் மெதுவா பேச வச்சோம்னா அது கண்ணனுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லும், கண்ணனும் இவளும் சேர்த்து இருந்த வைபவத்தை எல்லாம் சொல்லும், அதை கேட்டு கொஞ்சம் ஆஸ்வசித்து இருக்கலாமே, அதன் மூலமாக அவள் பேசுவாளோ என்று எதிர்பார்க்கலாமே, அவருடைய பேச முடியாட்டா கூட இவனுக்கு ஒரு ஆசுவாசமாவது கிடைக்குமே. ஏன்னு கேட்டானா, அவள் தானே அந்த திருநாமத்தை சொல்லி வைத்திருக்கிறாள், அதனால தன்னுடைய திருநாமத்தை கிளிகளுக்கு அவள் சொல்லி வைத்திருக்கிறபடினாலே அந்த கிளி சொல்லிக்கிறான் ஒரு சந்தோஷம், ஓ நம்மை மறக்காம இருக்கிறாள் அப்படின்னு, அதனால அதை நினைச்சு ஒரு ஆறுதல் பெறலாமே அப்படின்னு கண்ணன் நினைச்சானா. ஆனால் அந்த கிளிகள் பூவைகள் கூட அதுவும் இவனை போலவே முகம் திருப்பிக் கொண்டு கண்ணனோடு பேச மாட்டாமல் பார்க்க மாட்டாமல் அப்படி இருக்கான். அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தான். இப்பிராட்டி தன்னுடைய அனபிபவனீயதையாலே இவளை வந்தொணுகி இவளோட சம்சேஷித்து தாரணம் பண்ணுதல் செய்யப்பெறாமையாலே ஆத்மதாரண க்ஷமநன்றியே ஆத்மதாரணார்த்தமாக நேர பிராட்டி தன்னுடைய அனுபவிது. இந்த பிராட்டியினுடைய நேர போகலாம் அப்படின்னா அதுவும் தான் நடக்கல. ஏன்னா அவள் இப்படி இருக்கிறாள். அப்போ ஆத்மாவை தரிக்கணுமே, உயிர் தரிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். இவருடைய பந்து கழல்கள் என்கிற அச்சேதனமான நீலோபகரணங்களை எடுத்து அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் வந்து கோபிச்சுக்காது, பிரணய கோபம்னு ஒன்று தெரியாது, அதனால அதை எடுத்துண்டா. அவற்றை சர்வகாத்திரங்களாலும் ஸ்பரிசித்து அண்ணா அழகா தடவி பார்த்தான். பிரேக்ஷணம் பண்ணி கண்ணால் அதையே பார்த்துட்டுருக்கான். ஆஸ்வசித்து அதனாலே ஒரு ஆஸ்வாசம் கிடைச்சதான், ஆறுதல் கிடைச்சுதான். லப்த ஆத்மதாரணமாய் இப்பதான் அவனுக்கு அப்பா ஏதோ ஒன்னாவது கிடைச்சதே, இவருடைய சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்னாவது கிடைச்சதே என்ற இருந்த இவனை அப்ப அங்க வீக்ஷணத்தாலே பார்த்து இதை வந்து தன்னுடைய கடைத்தன் பார்வையாலே பார்த்து தெரிஞ்சுட்டுதான். அவன் நேர பார்க்கல. இவன் அந்த பந்துகளை எடுத்திருந்தாங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அவதான் நேர பார்க்கலையே, யோகம் பாக்குறதே கிடையாது. ஆனால் ஓரக்கண்ணினாலே அவன் என்ன பண்றாங்க, ஓரக்கண்ணாலே பார்க்கும்போது இதை எடுத்திருந்த பார்த்தவொடனே அப்ப பிள்ளைய கோபத்தினாலே அவள் பேசக்கூடிய பேச்சையெல்லாம் இப்ப சொல்ல போற ஆழ்வார் வந்து அந்த நாயிகா பாவத்திலே இப்ப சாதிக்க போகிறார் என்பதாக இதுக்கு அவதாரிக்கை. அதனால முன்னாடி போன திருவாய்மொழியிலே ஆச்சாரியர்களை தூத்து அனுப்பும் முகமாக பறவைகளை எல்லாம் தூத்து விட்டவர் என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி அப்படின்னு இப்ப நாயிகா பாவத்திலே பேசுவது எப்படி பொருந்தும் அப்படின்னு சாதாரணமான கேள்வி வரைச்ச இந்த மாதிரி ரீதியிலே எம்பெருமான் வராதபடியினாலேயே இந்த பிரணய ரோஷத்தினாலே இவள் இருக்கிறார், பிரணய கோபத்தினாலே இவர் இருக்கிறார் அப்படின்னு அதை வச்சு அழகாக பிள்ளான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெருமான் வந்து பக்தர்களுக்காக அதிவேகமாக ஓடி வரக்கூடியவன். அன்னைக்கு எப்படியானால் திரௌபதி கோவிந்தா என்று ஆக்கிரந்தனம் பண்ண போது அதிவேகமாக ஓடி வந்தாலும், எப்படியானால் சரதர்ப்பத்திலே பீஷ்மர் படுத்துக்கொண்டு கண்ணனை நினைத்த மாத்திரத்திலேயே மிகவும் கலங்கி ஐயோ பீஷ்மர் இப்படி இருக்கிறாரே என்பதற்காக வேகமாக ஓடி வந்தாலும், அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி ஓடி வந்தாலும், அப்படியாக எம்பெருமான் தன்னிடம் வரமாட்டானா அப்படின்னுதான் ஒரு ஆசை. எந்த மகாத்மாக்களை பிரிந்து இருக்க முடியாதோ அந்த மகாத்மாவுடைய கடாட்சம் எனக்கு வரணும், வரும்படியாக அனுகிரகம் பண்ணு என்பதாக ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அதனால இவனை பிரிந்து இந்த மாதிரி பக்தர்களை எல்லாம் பிரிந்து எம்பெருமான் இருக்க முடியாதபடியினால்தான் அன்னைக்கு திரௌபதிக்கும் கஜேந்திராழ்வானுக்கும் பீஷ்மருக்கும் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிமாத்திர சிரத்தையோடு கூட அதி வேகமாக ஓடி வந்து கண்ணன் வந்து அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கினான், அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னா இருக்கு. ஆனா இப்ப வரவில்லையே, இப்ப வராததுக்கு என்ன காரணமா இருக்கும் என்பதாக இந்த நாயகியானவர் யோசித்து பார்க்கிறார். ஏன்னு கேட்டா இவளுக்கு இருக்கக்கூடிய ஆசைங்கிறதும் அவர்களுக்கு இருக்கிறத காட்டும் ஒன்றும் குறவு கிடையாது. இவருக்கும் ரொம்ப ஆசையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு, எம்பெருமானை சேவிக்க வேண்டும் அப்படின்னு அவன் எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை எல்லாம் இருக்கு. ஆனாலும் எம்பெருமான் வரவில்லையே, ஏன் வரவில்லை என்பதற்காக தானே ஒரு காரணத்தை கல்பித்துக் கொண்டு அங்கே ஆயிரம் பெண்களிடம் ஈடுபட்டு இருக்கிறவன் ஒரு நாளும் வரமாட்டான் அப்படின்னு கல்பித்துக் கொண்டு இவர் வந்து இந்த பாசனங்களை எல்லாம் அருளி செய்கிறார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார். இங்க திரௌபதியை துஷ்ராசனாதிகள் சபையிலே நெறியா நிற்க அவள் கோவிந்தா என்று ஆக்கந்தரம் மண்ணின் ஆர்த்தத்வனியை கேட்டபோது போலேயும் சரதல் பகதரான ஸ்ரீ பீஷ்மர் தசையை அனுசிந்தித்த போது போலேயும் மிகவும் கலங்கி நம்மை பிரிந்தவர் இங்கனே நோவுபடா நிற்க நாம் உதவ பெற்றுள்ளோமே நமக்கு ஈஸ்வரத்துவம் ஆவதன் நான் என்ன ஈஸ்வரன் பேர் ஈஸ்வரன் உடனே போய் காப்பாற்ற வேண்டாமா இப்படி வரலாம் கஷ்டப்பட்டிருந்துக்கும் நான் காப்பாத்தாம இருக்கேனே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கஜேந்திரன் முதலானவருக்கெல்லாம் ஓடி வந்தார் இல்லையோ பெருமாள். அதனால தம்மையானுணைத்து தம்முடைய பிரசாதத்தை அபேட்சிக்க அவனை குறித்து தாம் பிரணயகோபத்தாலே அனாதரித்து சொன்னபடிகளையும் இப்படி நினைக்கிறாள். ஆனா உண்மையில பகவான் எப்படின்னு கேட்டானா அதே நிலையில்தான் இவளை விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாதபடியினாலேயே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரிதான் இவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக கண்ணனும் இங்கே வந்திருக்கான். அப்போ பிரணய கோபத்தினாலே அனாதரித்து சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறாள் அப்படின்னு. நீங்க வராதே நீ அங்கேயே போயிட்டு என்னுடைய பந்துங்களும் தந்து விட்டு நீ அங்கே போய் புள்ளாங்குள் கானத்தை பண்ணிக்கொண்டு அவர்களோட இருந்துவிட்டு இங்க என்ன காரியம் உனக்கு என்பதாக சில வார்த்தைகளை எல்லாம் இங்கே அருளி செய்கிறார். அந்யாவதேசத்தாலே அருளி செய்கிறார் இத்திருவாய்மொழியில் என்று கருத்து இத்தால் ஸ்வயம் அபிகதத்துவம் என்கிற பகவத் குணம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம் என்றதா என்று. அதனால என்ன கேட்டனா ஸ்வயம் அபிகதத்துவம் எம்பெருமான் தானே அடையப்படக்கூடியவன் என்பதாக அர்த்தம். பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லும் போது ஸ்வயம் அபிசரதீத்யாக கிருஷ்ணம் சதாரிஹி அதான் எம்பெருமானே தானே இந்த பக்தர்களை தேடி வரக்கூடியவன் நாம் அவனை தேடி போவது இருக்கட்டும். இவர்களுடைய ஆர்த்தியை கண்டால் எம்பெருமானை பிரிந்து இவர்கள் கட்டப்படக்கூடிய நிலையை கண்டால் அப்ப எம்பெருமான் கட்டாயம் அவர்களுக்காக தானே நாலடி எடுத்து முன்னாடி வரக்கூடியவன் அப்படின்னு ஒரு நிலையை சொன்னார். ஸ்வயம் அபிசரதி அப்படின்னு சுவாமி தேசியன் இங்க தாத்பரிய ரத்னாவளியில சொல்ற ஸ்வயம் அபிசரதி அபிசாரம்னா என்ன கேட்டாங்கன்னா ஒரு நாயகிக்காக போவது ஒரு நாயகனை தேடி நாயகி போவதோ அல்ல நாயகியை தேடி நாயகன் வருவதோ அதுக்கு அபிசரணம் என்பதாக தெரியும். இப்பொழுது தம்மை பிரிந்து கட்டப்படும் நாயகிகள் இருப்பது தெரிந்தால் அப்ப எம்பெருமான் தானே அந்த இடத்துக்கு வந்து சேருவான் என்பதாக இங்கே இந்த திருவாயிலே சொல்லக்கூடிய விஷயம். இதுல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ சாஸ்திரார்த்தங்கள் ரகசியார்த்தங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அந்யாவதேசத்தினாலே அருள் செய்த பார்க்கிறோம். அதையெல்லாம் நாம் முதல்ல பார்க்கலாம், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்புனா நதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி. நம்பி எம்பெருமானே எத்தனையோ மடவார்கள் பெண்கள் மின்னிடை மடவார்கள் மின்னல் போல இடையுடைய அழகான பெண்கள் மடப்பம் என்கிற குணமுடைய பெண்கள் இவர்கள் நின் அருள் சூடுவார் உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால் நான் அஞ்சு நின்றேன். முன்பு நான் அதஞ்சுவன் நான் பிரணய கோபத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய நான் இப்போ பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறேன் என்றால் நீ இங்கே வந்திருக்கிறாயே என்னுடைய பந்தும் கழியும் எடுத்துக்கொண்டிருக்கிறாயே இதை அவர்கள் தெரிந்து கொண்டால் என்ன ஆவது அப்போது நீ அங்கே போய் என்ன பாடுபடுவியோ என்பதாக நான் நினைத்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அழகான இலங்கையிலே ராவணன் இருக்கும்போது அந்த இலங்கையை காய்த்த மாயவனாயிற்றே நீ உன்னுடைய துண்டாயத்தை எல்லாம் உன்னுடைய உபாயங்கள் என்னவோ அதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். உன்னுடைய சுவார்த்த பரத்துவம் நீ உனக்காக செய்த காரியம் தனக்காக என்று நீ செய்து கொள்வதை எல்லாம் நான் அறிவேன். அதையெல்லாம் பேசி நீ செய்வதன் என்னுடைய பந்தும் கழியும் இங்கே தந்து வைத்து விட்டு போ என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுல இதனுடைய தாற்பயம் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி சில சங்கைகள்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம். அதாவது ஆழ்வார் இங்கே சொல்லும் போது எம்பெருமானை ஆதரிக்காமல் எம்பெருமானிடம் பாராண்முகமாக நின்று கொண்டு சில வார்த்தைகள் பேசுகிறார் என்பதாக நாம பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு சந்தேகம் வரும், எம்பெருமான் சேஷியானவன், நாம் எல்லாம் அவனுக்கு தாசர்கள், தாசர்கள் ஆனவர்கள் எல்லாம் அந்த தாசத்திலே ஊறி நிற்பவர்கள், சேஷத்துவ போக்கியர்களா, சேஷத்துவத்தையே போக்கியமாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் போய் இப்படி பேசலாமா? எம்பெருமானை வந்தால் உடனே அவனை ஆதரித்து அவனுக்கு கைங்கரிய விருத்தி பண்ணி இப்படி இருப்பதுதானே நியாயம். வந்தாலும் பேச மாட்டேன் என்று சொன்னால் அது சேஷத்துவத்துக்கோ தாசத்துவத்துக்கோ ஏற்றதாக இருக்காதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஆச்சாரியர்கள் பதில் சொல்லியிருக்கா, அப்படி இல்ல, இது பிரணய கோபம். நீங்க சொல்றது என்ன கேட்டா கோபம், சில சமயம் என்ன கேட்டானா கோபத்திலே ரெண்டு இருக்கோ, மனைவிக்கு கணவன் கிட்டயோ கணவன் கிட்ட மனைவி கிட்டயோ ரெண்டு விதமான கோபம் உண்டு, ஒன்னு பிரணய கோபம், இன்னொன்னு பொதுவா இருக்கிற கோபம் அப்படி ஒண்ணு உண்டு இல்லையோ. அந்த பொதுவா இருக்கிற கோபம்ங்கிறது ஒரு சுவாமி கிட்ட ஒரு தாசனுக்கு வராது, அதாவது தாசத்துவத்தை போக்கியமா நினைச்சுட்டு இருக்கவனுக்கு வராது. ஆனா பிரணய கோபங்கிறது வரலாம். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, சீதா பிராட்டிய பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம் அப்படின்னு இருக்கு. சீதா பிராட்டிய பெருமாளை பரிசிக்ஷேபர், பெருமாளை நிந்த பண்ணார் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு. என்ன நீர் என்ன காரியம் பண்றீர் என்று நிந்தை பண்ணார். பிரணயத்தினாலேயும் அதாவது காதலினாலேயும் அபிமானத்தினாலேயும் இவர் என்னுடையவர் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தினாலேயும் அவர் நிந்த பண்ணார். வால்மீகி அழகா சொல்ற, வால்மீகி மகர்ஷி இத்தனை இந்த சிங்காரரசன் தெரிஞ்சவரா தான் இப்படி சொல்வார் அப்படின்னு பார்க்கணும். பரிசிக்ஷேப ஸ்ரீமத் ராமாயணத்துல எடுத்து பார்த்தோம்னா, சீதா பிராட்டியானவர் பெருமாளை கோபித்துக் கொண்டார் அப்படின்னும், பெருமாள் கிட்ட தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. அவர் காட்டுக்கு போகும்போதும் சரி, இல்ல காட்டுல இருந்து 14 வருஷம் இருந்தபோது என்னைக்காவது ஒரு நாளாவது ஐயோ அங்க இருந்தா அப்படி இருந்திருக்கலாமே, இங்க இருந்தா அப்படி இருந்திருக்கலாமே, இங்க வந்து அவஸ்தப்படுறோமே என்பதாகவும் ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. பெருமாள் தான் ஆகட்டும் சீதா பிராட்டியை ஒரு நாளும் அதிசேபித்து கோபித்துக் கொண்டு வார்த்தை சொன்னது கிடையாது. சீதா பிராட்டியானவர் அவரை சிறைப்பிடிக்கப்பட்ட போது ராவணன் அபகரித்து போனான் என்னும் போதும் அவர் மேலே எந்த தோஷமும் பார்க்காமல் எதுவும் நினைக்காமல் சீதா பிராட்டியை பிரிந்த துக்கம்தான் பெருமாளுக்கு அதிகமாக இருந்தது. இப்படி பரஸ்பரம் பிரேமம் அதிகம். ஆனாலும் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சீதா பிராட்டியானவர் பரிசிக்ஷேபா பெருமாளை கோபிச்சுக்கிற, ஏன்னா பிரணயாச்சா, அதான் பிரணய கோபம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் காட்டுக்கு போறேன், என்னுடைய அப்பா ஆஜ்ஞை பண்ணிட்டா காட்டுக்கு போக சொல்லி சொல்லிட்ட, நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நான் காட்டுக்கு போறேன், நீ இங்க இருந்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பெருமாள். நீங்க இருந்துக்கணும், இருந்து தசரதற்கு சுசுருஷையெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனேதான் பிராட்டிக்கு போகணும், என்ன நீங்க பேசணுங்கோ அப்படின்னு ஏதா பொம்மை காட்டுக்கு போன்னு சொன்னா என்னையும் காட்டுக்கு போன்னு சொன்னதாதான் அர்த்தம், நீங்க எப்படி பிரிச்சு பேச முடியறது என்பதாக ஆரம்பிக்கிற. சாதாரண பெண்கள் பேசிய ரீதியில அழகான ஒரு வார்த்தை பேசுற, எங்க தகப்பனாரா இருந்த ஜனக மகாராஜர் ஒரு பெண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கூட இருக்கு, ஏன்னா ஒரு ஆணாயிலேயே நீ பேசுற வார்த்தை, சீதா பிராட்டி நீயும் காட்டுக்குவா, நான் அங்க உன்னை காப்பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டும். காட்டுல வந்தா சிம்மம் இருக்கும், காட்டுல வந்தா ராட்சசர்கள்லாம் இருக்கும், காட்டுல வந்தா பட்டினி எல்லாம் இருக்கணும், காட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்கேயே சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்லிருக்கேன் பெருமாள். நான் அதை சொல்லிட்டுதான், அதை கேட்டுதான் பிராட்டி சொல்ற, ஒரு புருஷன் சொல்ற வார்த்தையா இல்லையே, உனக்கு எந்த ஆபத்தும் வந்தாலும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்றவன் புருஷன். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலேருந்து நான் மீட்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்று சொல்பவன் புருஷன். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் காட்டுல இருக்கக்கூடிய பயங்களையோ கஷ்டங்களையோ இதெல்லாம் எடுத்து சொல்லி நீ எரு நான் போறேன் அப்படின்னும் போது பார்த்தால் இது புருஷன் சொல்ற வார்த்தையா இல்லை. அப்போ எங்க அப்பா புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டா போல இருக்கு என்பதாக இந்த அளவு வார்த்தையை சொல்ற. இது பிரணய கோபத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை பேச முடியுது. இது அதிக்ஷேபிச்சு சொல்ற வார்த்தை இல்ல, கோபிச்சன்னு சொல்ற வார்த்தை, அதான் பிரணயாச்ச அபிமானாச்ச அப்படின்னு ரெண்டையும் போற ரெண்டுத்தினாலையும் ஒன்று செய்யற வார்த்தையை தவிர சொல்ற. ஜனகராஜன் திருமகள் பெருமாளோடு உண்டான இடபரிசி உபஜிதமான ஸ்நேகத்தாலும் என்னுடையவரன்றோ என்கிற அபிமானத்தாலும் ஏன்னா அத்தனை பிரேமம் இருக்கிறபடினால அவர் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல முடியும். அப்புறம் அபிமானம் உங்களுக்கு, இவர் என்னுடையவர் தானே, அதனால நான் எதை சொன்னாலும் அவர் கோபிச்சுக்க மாட்டார், என்னை சேர்ந்தவர், இவர்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன் என்பதாக அதிக்ஷேபித்து வார்த்தை சொன்னாலே அப்படியே சத்யோ பத்மாசகாயே பிரணயினி பஜத பிரேயசி பாரதந்திரியம் என்கிறபடியே எம்பெருமான் பக்கள் பிராட்டிமாரோடு ஒத்த ரச விசேஷத்தை உடையவரான ஆழ்வாருக்கும் விசேஷம் பொறுக்க மாட்டாமையாலே பிரணயகோபமும் அதடியாக அனாதரித்து வார்த்தை சொல்லுகையும் உண்டாய குறையில்லை. சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்கார், சத்யோ பத்மாசகாயே பிரணயித்தி பஜத பிரேயசி பாரதந்திரியம். அதாவது பெருமானும் பிராட்டியமாக இருக்கும் போது அந்த அந்த பிராட்டிக்கு என்ன போகமோ அந்த மாதிரியா, அதாவது கிட்டத்தட்ட என்ன கேட்டான்னா அந்த அளவு பிரீதி பெருமாள் கிட்ட இவர்களுக்கும் இருக்கிறபடினாலே கடைசியாக காதலியாக தன்னை பாவித்துக் கொண்டு ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்கள் அப்படின்றது கிரேசி பாரதந்திரத்தை ஏறிட்டுக் கொண்டார், எடுத்துக்கொண்டு வார்த்தை பேசுற அந்த ரீதியிலே சீதா பிராட்டி எந்த நிலையிலே இருந்தாரோ அதே நிலையிலே ஆழ்வாரும் இருக்க முடியும் அப்படிங்கிற ரீதியினாலே இவரும் பிரணய கோபத்தாலே சில வார்த்தைகள் சொன்னார் அப்படின்னு. அப்புறம் கோபிகாஸ்தி விஷயத்துல ஒரு ஆயர்குல பெண்ணானவள், ஆயர்குல பெண்கள் எல்லாமே கிருஷ்ணனிடம் பிரணய கோபத்தோடு பல பேர் இருந்தார்கள் என்றதாக கதையெல்லாம் நாம் கேட்கிறோம். ராதா முதலானவர்கள் எல்லாம் பிரணய கோபத்தினாலே சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள், ஏன்னா உனக்கு அத்தனை பேர் இருக்கா இல்லையா, அப்ப நீ எங்க என்னை பார்க்க போகிறாய், நீ எங்க என்னோடு பேச போகிறாய் அப்படி எல்லாம் சொன்னார். ஆனா ஆழ்வார் இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா பரசமர்த்தி பிரயோஜனராய் பாகவத சேஷத்துவ ரசிகராய் இருக்கிற ஆழ்வாருக்கு, ஏன்னா ஆழ்வார் என்ன கேட்டா பாகவத சேஷத்துவ ரசிகர், அதாவது நீ அவர்களுக்கு கடாட்சம் பண்றீயே எனக்கு கடாட்சம் பண்ண மாட்டாயா அப்படின்னு கோபிச்சுக்க முடியாது, ஏன்னா அவர்கள் பாகவதர்களானபடினாலே அவர்களுக்கு நீ பண்ற கடாட்சம் அப்படிங்கறது எனக்கு உத்தேசம், எல்லா பாகவதர்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பகவத் சேஷத்துவங்கிற மாதிரி பாகவத சேஷத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால கண்ணன் எத்தனை பேருக்கு கடாட்சம் பண்ணாலும் அது நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இருக்கணும். அப்படி ஆழ்வார் இப்படி சொல்றாரு, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவர்க்கு அங்கனே என்று பிரணய கோபம் உண்டானது, மற்ற எங்கனே இங்கில் தாம் நெடுங்காலும் விசேஷித்து விசன பரம்பரைகளாலே நோவுபடுகையாலும் இனி அவன் வந்தாலும் அவனோட சம்ஸ்லேஷம் விசேஷாந்தமாய் அல்லது இராதென்று நிச்சயித்தியாலும் அவனோடு இன்னும் சம்ஸ்லேஷித்து மீளவும் விசேஷித்து துக்க பரம்பரைகளை அனுபவிப்பதில் காட்டில் சம்ஸ்லேஷியாதே ஒடிந்து முடிந்தால் இந்த துக்கங்களை அனுபவியாது இருக்கலாம் என்று இங்கே ஆயிற்று. இவருக்கு பிரணயோகம் உண்டானது, அந்த கோபிகைக்கு பிரணயோகம் உண்டானதும் இப்படியே என்று நஞ்சியர் முதலானோர் நிர்வகிப்பார்கள். ஆச்சரியமா சுவாமி நஞ்சியர் சாய்ச்சி விஷயத்தை சொல்ற, அதாவது என்ன கேட்டானா இவருக்கு அப்படி இல்லை இந்த பிரணயோகம்ங்கிறது, என்ன கேட்டா இப்ப எம்பெருமான் இங்க வந்தானா, நெடுங்காலம் கழித்து எம்பெருமான் வந்தான்னு வச்சுக்கோங்க, வந்து மறுபடியும் இவரோட சேர்ந்து இருக்கான்னு வச்சுப்போம், ஆனா மறுபடியும் திரும்பி போகத்தான் போறான், ஏன்னு கேட்டா சம்ஸ்லேஷம் விசேஷாந்தம் அப்படிங்கிறார், சேர்ந்தா பிரிவுங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவா லோகத்துல நிகழ்ச்சி. லோகத்துல எந்த வஸ்துவானாலுமே ஒரு வஸ்துவா இருந்தா கூட சரி, ஒரு ஐஸ்வர்யமா இருக்கட்டும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்து நிச்சுக்கோங்க, கட்டாயம் அதுக்கு பிரிவுங்கிறது இருக்கதா இருக்கும், இது பொது நியாயம். அந்த மாதிரி ரீதியில இப்ப எம்பெருமான் விஷயத்திலையும் ஆயிடுச்சு, சம்ஸ்லேஷம் வந்தா உடனே கட்டாயம் பிரிவுங்கிறது வரும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இப்ப எம்பெருமானோட சேர்ந்து மற்றும் மறுபடியும் பிரிவு வந்துருச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும், எமிர்மான பிரிந்த பிரிவுங்கிறது தாங்க முடியாமல் இருக்கு, அதனால அவன் வந்து சேர்ந்து மறுபடியும் பிரிவு இருந்தால் இன்னும் அதிகமா கஷ்டமாயிடும். அந்த கஷ்டத்தை படுவதை காட்டிலும் என்ன பண்ணலாம் கேட்டா, இந்த கஷ்டத்திலே இப்படியே இருந்துன்னு உயிர் போனா போயிட்டு, இப்ப என்ன உயிர் தரிக்க முடியாமல் நிலைதான், இல்ல உயிர் போனாலும் போகட்டும் பரவாயில்ல, மறுபடியும் திரும்பி இன்னொரு கஷ்டம் எனக்கு வர வேண்டாம் என்பதாக நினைக்கிறான். அதனால நீ அங்கேயே போய் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ற இல்லையா, அவர்களுக்கு போய் அனுகிரகம் பண்ணி கொண்டு அவர்களாவது சம்ஸ்லேஷ சுகத்திலே நித்திய சுகத்திலே எம்பெருமானோடு சேர்ந்து நின்று நித்திய சூரிகள் போல ஆனந்தமாக இருக்கட்டும், எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள் தவிர அவர்கள் மேலில் ஒரு பொறாமையினாலோ இன்னொரு நாளோ சொல்லல. ஏன்னா பாகவதர்களுக்குள்ள ஒருத்தருக்கு பொறாமை அப்படிங்கிறது வராது, கோபி ஜனங்களும் சொல்லணும் இந்த அர்த்தத்துலதான். அவளும் பொறாமப்பட்டு நீ அங்க போய் இங்க வராத அப்படின்லாம் சொன்னதா அர்த்தம் இல்ல. மறுபடியும் உன்னோட சேர்ந்தா மறுபடியும் எங்களுக்கு இன்னும் துக்கம் அதிகமாகும். அந்த மாதிரிதான் நீ எங்களை படாதுபாடு படுத்துவாள். அதை காட்டு நாங்க உயிர் இப்படியே போயிடுறோம், அதை பத்தி பரவாயில்ல. நீ வந்து அவர்களோட போய் அவர்களுக்கு கடாட்சம் பண்ணி கொண்டு அவர்களையாவது உயிர் பிழைக்க வைக்கும்படியாக நீ இருந்து கொண்டிரு என்பதாக அர்த்தம் அப்படின்னு சொன்ன. அதனால இப்படி சொன்னான்னா இவளுடைய பாகவத சேகரத்துக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னை உபேட்சித்தவர்கள் பக்கலுள்ள இத்தியாதி அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு நிர்வாகம் ஒண்ணு இருக்கு. பட்டர் அருளை செய்வார். என்ன அருளை செய்வார் அப்படின்னா, இவ அந்யாபதேச சுவாபதேசங்கள் இரண்டிலும் இப்பிரணய கோபம் எம்பெருமான் வேறே சிலர் பக்கல் ஆசக்தனாய் இருந்தான் என்னும் இதடியாகவே பிறந்தனாலும் இது பகவத் விஷய ருச்சி விசேஷ விலசிதமாகையாலே அபிரூபதமம் என்று பட்டர் அருளை செய்வார். அதாவது என்ன கேட்டனா, இந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கு, நீ அவர்களிடம் போயிரு அப்படின்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து வேற பொறாமையினாலே வந்ததில்லை, இதெல்லாம் பகவத் விஷய ருச்சி ரொம்ப விசேஷமா வந்தபடினாலே அதனாலே வந்த விஷயம். இப்போ கைங்கரியமே பண்றா வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இவர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் ரொம்ப ஆசையோடு ஒருத்தர் வர, பெருமாளுக்கு அவன் இந்த கைங்கரியத்தை நாம பண்ணணும் அப்படின்னு காலம் கத்தால இருந்து அவர் கைங்கரியத்துக்கான உபகரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு பெருமாளுக்கு வந்து பண்ணணும்னு வர. அப்ப வந்து பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டேன் அந்த கைங்கரியத்தை, உடனே இவருக்கு கஷ்டமாயிடுச்சு, ஐயோ இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடுச்சு இல்லையா. இது வந்து அவர் மேல இருக்க அசூயினால இல்ல, இவருக்கு வந்து அந்த ருச்சி நாம கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ராத்திரியெல்லாம் அவர் அதுக்காக முயற்சிட்டு இருந்து அதுக்கான சாமகிரி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவர் நேரம் வந்தார்னா வேற யாரோ ஒருத்தர் பண்ணிக்காதான், நீரே பண்ணிட்டா சரி எல்லாத்தையும் நீரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனான்னு வச்சுக்கோங்க. அது அவர் மேல இருக்கிற அசூயினால இல்ல, தனக்கு கைங்கரியம் கிடைக்கலையே அப்படின்னு அந்த ஒரு கஷ்டத்தினாலே அப்படின்னு அதை வச்சுக்கலாம். அவர் மேல வேற கோபம்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவரை பாராட்டுற, நீ பண்ணா நல்லா பண்ற ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுற, உண்மையிலே அவர் மேல கோபம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோம். அந்த மாதிரி ரீதியினாலே இங்கே அவர்கள் மேல அந்த பாகவதர்கள் இருக்கா இல்லையா கோபிகா ஸ்திரீகள், அவர்களுக்கு இவர் ஜாஸ்தியா தான் இருக்கா, அவர்கள் மேலே கோபம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா பகவத் விஷயத்துல வரக்கூடிய ஆனந்தங்கிறது இப்படி விசேஷமாக மேலும் மேலும் மேலும் வந்துட்டே இருக்கிறபடினால ஒரு க்ஷணம் அதை இழந்தால் கூட ஏதோ பெரிய இழவாக இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இது அபிரூபதமம், இது ரொம்ப அழகானது. ஏன்னா கைங்கரியத்துல இத்தனை ஆசை இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல தோணும். இதே கைங்கரியம் பண்ணமே கடனே முத்தருவாக நினைச்சுக்கோங்க, ஐயோ காத்தாவே இந்த ஒண்ணே பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு வர நினைச்சுக்கோங்க. அப்ப இவருக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா அவன் என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷம் சுவாமி நீரே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப காரியம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துட்டு போடுவார். அப்போ அவர் போய் ரொம்ப சந்தோஷம் கை கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் பாகவதர், ஏன்னா ஒரு பாகவதருக்கு கை கூப்பிடுற. இதே வந்து இன்னும் ஆசையோட வந்தா வச்சுக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி. அப்போ அவர் மேல கொஞ்சம் கோபம் வந்ததுதான், இந்த ரெண்டுல எது விசேஷம் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொன்னதுதான் விசேஷம். என்ன கேட்டா கடனோட நீ பண்ணிட்டாரே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போது இருக்கட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு கைங்கரியமானு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையோடு வரா. சில பேர் பாராயணத்துக்கு வருவா, எப்படியாவது சீக்கிரம் பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முதல்ல வந்து வரணும் அப்படின்னு நினைப்பான். அதாவது என்ன கேட்டேன்னா, உற்சவங்கள்லாம் பாராயணம் பண்றவர்கள்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டா, முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட விடாமல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் பவித்ரோத்ஸவம் அதேனோத்ஸவம் பிரம்மோத்ஸவம்னா சொல்லும், ஒரு நாள் கூட தவறக்கூடாது, ஒரு பஞ்சாதி கூட விட்டு போகக்கூடாது, ஒரு நாள் கூட லேட்டா போகக்கூடாது அப்படின்னா இப்படி எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பாராயணத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னு கேட்டா கைங்கரிய ரசம் தெரிந்தவர்கள், பாராயண ரசம் தெரிந்தவர்கள் அவர்கள்லாம் அப்படி இருக்காங்க. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராயணம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதுதான் வந்துட்டு நீங்க 7 மணிக்கு தானே ஆரம்பிச்சிருந்துருங்க, இன்னைக்கு 6:55 ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னா இது வந்து அவர்களை கோபிச்சிருக்கிறார் சொல்லல, தனக்கு ஒரு கைங்கரிய ரசம் குறைஞ்சு போறதே அப்படிங்கறதுனால இது அருளி செய்த வார்த்தை இல்லையா. இதெல்லாம் அந்த மாதிரி ரீதியில பகவத் அனுபவ ரசங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போனா அப்போ அது சில சமயம் மற்றவர்கள் மேலே ஒரு சின்ன ஒரு கோபம் முதலானது இருக்கா மாதிரி தோணும். அது வந்து கோபத்தினாலே வந்த கோபம் இல்லையா, அதாவது என்ன கேட்டா ரோஷத்தினாலேயோ இல்ல ஒரு அசூயினாலேயோ ஒரு போட்டியினாலேயோ வந்த கோபங்கிறது இல்ல, பகவத் அபிமானத்தினாலே வந்த கோபம் அப்படின்னா இது ஆறுது. இது வந்து ரச விசேஷம் இது. ஏன்னு கேட்டா இந்த கோபம் நில நிற்காது, அவர்கிட்ட போய் கோபிச்சுன்னு பேசாம வந்து அப்படிலாம் கிடையாது. அவர்கள் கைங்கரியம் பண்றாங்க இல்லையா அது ரொம்ப பாராட்டுதான் தோணும். அப்படிதான் இருக்கும். இதுவா நமக்குதான் பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவோம். கடைசியில் அடியானுக்குதான் பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா என்னமோ பெருமான் அனுகிரகம் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அந்த மாதிரி ரீதியிலே இந்த பிரணய போகம்ங்கிறது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாதிக்கிறார். இப்போ இப்போ இத பாக்குறோம், பாகத்தினுடைய அர்த்தத்தை நாம் வந்து நாளைக்கு வரலாம். இதுவும் கொஞ்சம் விஸ்தாரமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.